உன்னை உயர்வை புகழை விருந்திடும் உன்னை உயர்வை புகழை விருந்திடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நில்னை சரணடைந்தேன் கண்ணுமா நில்னை சரணடைந்தேன் சரணடைந்தே கண்ணம்மா நில்னை சரணடைந்தே.